ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா, ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹா. ஸ்ரீமான் வெங்கடநாதாய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஶ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதி ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரயுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹ பக்தாங்கிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே போதாதஸ்யை நமீதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு அண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததுசே, பூன பாசுரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஜீவன்கள் மாதிரி ஆசைகள், அந்த ஒரு ஆடை உடுப்போம் சாப்பாடு இதெல்லாம் பத்தி பேசினதுனால ஒருவேளை கிருஷ்ணன் வந்து இவா இவ்வளவுதானா இவாள்லாம் இவாளுக்கு இதுதான் தெரிஞ்சுதா அப்படின்னு நினைச்சுருவாரோ, தங்களுடைய சுவாபதேசத்தை சரியா புரிஞ்சுக்காம போயிடுவாரோ அப்படின்னு, உன்னை அடைந்து உனக்கு பணி செய்யவே வந்தோம் அப்படின்றத சொல்லி நீ சகஜமா எங்களோட இருந்ததுனால சுவாபதேசம் அந்யாபதேசம்னு நாங்க புதிர் போட்டோம், அது தப்புன்னு இப்ப தெரியறது, இப்ப நேர உன்கிட்ட சரணடைகிறோம்னு சொல்வதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்னா, அதாவது இந்த பாசுரமானது நம்மளுடைய ஆக்கிஞ்சன்யம் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத விவரிச்சு சொல்ற பாசுரமா அமைஞ்சிருக்கு. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், இது கானம் அப்படிங்கறதுக்கும் ஒரு வியாக்கியானம் உண்டு. அதாவது இந்த மாடோட பின்னாடியே போய் கிருஷ்ணா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ வேணுகானம் வாசிப்ப அதோட சேர்த்து நாங்க சாதம் சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றதுனால கானம் சேர்ந்துண்போம்னு ஒரு பாடம் இருக்கு. கரவைகள் பின் சென்று கானம், கானம்னா வனம், சேர்ந்துண்போம் அப்படிங்கறது ஒரு பாடம். இந்த மாதிரி எங்களுக்கு அனுஷ்டானம்லாம் எதுவுமே தெரியாது கிருஷ்ணா, நாங்க வந்து மாடு கறந்துட்டு அதுலேருந்து வர பாலை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு அதோட அது மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறது, அது எங்க போறதோ அது பின்னாடி போறது, இந்த இடத்துக்கு தான் நீ வரணும்னு அதை கூட நாங்க அழைச்சின்னு போக மாட்டோம் கிருஷ்ணா. நீ எங்க அந்த மாடு எங்க போறதோ அது பின்னாடியே நாங்க போவோம், இதுதான் எங்களோட தொழில். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா காத்தால எழுந்த உடனே மாடு பாலை கறப்போம், பால் கறந்து முடிச்ச உடனே அந்த மாடு மேய்ச்சலுக்கு கிளம்பும், அது பின்னாடியே நாங்களும் போவோம், அது எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் நாங்களும் போவோம் மேய்ச்சலுக்கு. அப்போ நாங்க குளிச்சுட்டு நல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியா நாங்க மேய்ச்சலுக்கு போக முடியும், அப்படிலாம் இல்ல காலங்கர்த்தால கிளம்புவோம். அப்புறம் அந்த மாடு மேய்ச்சல்ல இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஒழியிற நேரத்துல போய் யமுனையில குளிச்சுட்டு அந்த மாடு மேய்ச்சல்லாம் முடிச்ச உடனே மத்தியானம் வெயில் உச்சிக்கு வரும்போது அது ஒரு மரத்து நிழல்ல உட்கார்ந்து அசப்போட ஆரம்பிக்கும். அப்ப இவா கொண்டு வந்திருக்கிற இந்த பழைய சாதத்தை வச்சுட்டு இவா எல்லாமும் அது சாப்பிட்டு இருப்பான். இதுதான் கிருஷ்ணா எங்களோட வழக்கம் அப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணனுக்கும் இது நல்லா தெரியும், ஏன்னா அவரும் அதை பண்ணவர் தானே, அதனால அவருக்கு இது தெரியாதுன்னெலாம் கிடையாது. முதல் நாள் ராத்திரி வச்ச சாதத்துல ஜலத்தை குத்தி அந்த பழைய சாதத்தை எடுத்துட்டு அதுல தயிரை குத்தி கலந்து அதுக்கு ஒரு நாலு விதமான ஊர்கா பெருமாள் வந்து கை இடுக்குல வச்சுப்பறோம், ரெண்டு விரலுக்கு நடுவுல ஒரு ஊர்கான்னு வச்சுண்டு இந்த பக்கம் இவங்கிட்டேந்து ஒரு வாசாதம், அந்த பக்கம் அவங்கிட்டேந்து ஒரு வாசாதம், நடுவுல எதிர இருக்கிறவங்கிட்டேந்து ஒரு ஊர்கா, இத மாதிரி எல்லாத்தையும் வனபோஜனம்னு அதை அனுபவிச்சிருக்காரு பெருமாள். அதாவது எல்லா ராத்து சாத்துலயும் கொஞ்சம், அதுவும் எப்படி சாப்பிடுவாரா, இந்த கையில உள்ளங்கையில சாதம் வச்சுட்டு விரல் இடுக்குல ஊர்கா வச்சுட்டு இருக்கிறதுனால பாதி சாப்பிடும் போது கிருஷ்ணா எனக்கு அப்படின்னு வானோம், மீதி இருக்கிற இவர் சாட்ட அந்த மிச்சத்தை அப்படியே அவன் வாயில ஊட்டு வரோம், எனக்குடா அப்படின்னு இவர் உடனே கேட்பறான். அவன் கையில அவன் சாட்ட மிச்சத்தை வச்சுட்டு இருப்பானே அதை இவன் அப்படியே கிருஷ்ணனுக்கு அந்த எச்சலோடையே ஊட்டுவான். இந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு ஒரு ஆயர் கூட்டம் நாங்கோ அப்படிங்கிற, அதாவது யஜ்ஞகிருத் யஜ்ஞி யஜ்ஞபுக் யஜ்ஞசாதனஹான்னு வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகள்லாம் யாகம் பண்ணி அதுல அந்த ஹவிச சமர்ப்பிப்பா, அந்த அது வார்த்தையே பாருங்க, ஹவிச கொடுப்பான்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம், ஹவிச சமர்ப்பிப்பா, அதை ஏத்துக்கிற அந்த பரமாத்மா அப்பேற்பட்ட பெருமாள் அவர் வந்து பக்கத்துல இருக்கிற இந்த பையன்கிட்ட அவன் சாட்ட மிச்சத்தை எச்சல் கையோட வாங்கி சாப்பிடுறார் அப்படின்னா, நிஜமாவே அந்த ஆயர்பாடியில இந்த கிருஷ்ணர் இருந்த பீரியட்ல ஜனிச்ச வாழ்க்கெல்லாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம், அப்படி ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த பகவத் பிரசாதம் பாகவத பிரசாதம் ரெண்டும் சிந்தி செதறி இருந்ததே, அதனாலதான் அந்த பிருந்தாவனம்ன்றது அவ்வளோ வஸ்தி. இந்த இவா சாட்டு முடிச்ச உடனே இந்த எச்சல் கைய கையில ஜலம் குத்தி அலம்பர பழக்கம் எல்லாம் கூட கிடையாது, அப்படியே நேர யமுனையில போய் ஓடுற தண்ணியில அப்படியே கைய நீட்டிட்டு வரோம். அதனாலதான் அந்த யமுனை வந்து என்னன்னா தூய பெருநீர் யமுனையானோம், ஏன்னா இந்த பகவத் சேஷம் பாகவத சேஷம் இவா சாட்ட எச்சல்லாம் இருக்கே இது எல்லாம் யமுனையில கலந்தது, அதனாலதான் அந்த ஊரே அவ்வளோ வஸ்தி, அந்த யமுனையே அவ்வளோ வஸ்தி. இப்படி கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னா, எந்த அறிவும் கிடையாது எங்களுக்கு, என்ன தெரியும் கிருஷ்ணா தத்துவஹித புருஷார்த்தம் இது மாதிரியா, ஆத்ம ஞானம் பக்தி பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? நீயாவது கிருஷ்ணா 12 வயசுக்கு மேல சாந்திபினி மகரிஷி கிட்ட போய் குருகுல வாசம் போன, அதுவும் நீ அவ்வளவு சீக்கிரமா போல, உங்க அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு கிருஷ்ணா நீ உனக்கு இவ்வளவு வயசு ஆயிருத்து, நீ இதுக்கப்புறமாவது நீ வந்து பள்ளிக்கூடம் போகணும் குருகுல வாசம் பண்ணணும் போயிட்டு வா அப்படிங்கிறா. எதுக்குமா போகணும் அப்படின்னு கேக்குறது இந்த குழந்தை. அப்பதான்டா ஞானம் வரும், ஞானம் வந்தா என்னமா வரும், பெருமாளை தெரிஞ்சுப்பட அப்பதான் யாரு பரபிரம்மன்ற ஞானம் வளரும்டா, அது வந்தா பக்தி வளரும்டா, பக்தி வளர்ந்தா மோக்ஷம் கிடைக்கும்டா அப்படின்னா, சரி உனக்கு நான் மோக்ஷம் நான் இப்பவே தரேன், நீ உள்ள போய் வெண்ணையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் ஒரு குருகுலம் போய் தான் எல்லாம் கத்துக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனா அப்படி இருந்தா கூட நீ சாந்திபினி மகரிஷி கிட்ட போய் கத்துண்ட, ஆனா நாங்கெல்லாம் என்ன கத்துண்டோம், எங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. இந்த மாதிரி தெரியாது தெரியாதுன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது கிருஷ்ணா. ஆக அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமா நாங்க இருந்துருக்கோம் அப்படிங்கிற. இதுல முக்கியமா வியாக்கியார்த்தாக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சாய்க்கிறா, என்னன்னா ஆய்குலத்துல பிறந்ததுனால அவளுக்கு இது தோஷம் இல்ல, ஆனா ஒரு பிராமண குலத்துல பிறந்துட்டு ஒரு வேத மோதர குலத்துல பிறந்துட்டு வேதத்தோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி தெரியாம இருக்கிறது அறியாமை அப்படின்ற லிஸ்ட்ல அது சேராது, தோஷம்ன்ற லிஸ்ட்ல தான் சேரும் அப்படிங்கிற. அதாவது இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்னு உட்கார முடியாது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுண்டே ஆகணும். அவளுக்கு இது அறியாமை தப்பு கிடையாது, ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். நம்ம இதெல்லாம் வந்து அவ அப்படி இருந்தாலே அதனால நாங்களும் அப்படி இருக்கோம்னு சொல்லக்கூடாதுன்னு வியாக்கியார்த்தாக்கள் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்ற. ஆக இவாள்ல அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு இவாளை சொல்லிக்கிறார். உண்டன்னை, அதாவது போன அவதாரத்துல நீ ராமனா வந்தப்போ நாங்கள்லாம் முனிவர்களா இருந்தோம், உன்னையே நினைச்சுட்டு இருந்தோம் அப்போ, அதோட பயன்தான் இப்ப நாங்க இந்த கிருஷ்ணாவதாரத்துல உன் கூடவே சேர்ந்து பிறக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற. ஏன்னா கோசம்ரக்ஷணம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒசத்தி. இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த திலீபன்ற ராஜா வந்து அந்த நந்தினின்ற பசுமாட்டை அப்படி காப்பாத்தினார்ன்றதுனாலதான் ராமன் வந்து இக்ஷ்வாகு வம்சத்துல பிறக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஏன்னா கோசம்ரக்ஷணம்ன்றது அவ்வளவு ஒசத்தி. அந்த மாதிரி இவர் கிருஷ்ணனுக்கு வந்து கோசம்ரக்ஷணம் பண்ற ஆயர் குலத்துல வந்து பிறக்கணும்னு அவரும் அதனாலதான் ஆசைப்பட்டார். ஆக போன ஜென்மத்துல நாங்க முனிவர்களா இருந்து ராமனா நீ வந்தப்ப உன்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இப்ப நாங்க நீ வந்து பிறக்கிற இந்த ஆயர் குலத்துல வந்து நாங்க இப்ப பிறந்திருக்கோம். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னா இங்க வந்து பிறக்கிறதுக்கே நாங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம்னா போன அவதாரத்துல நீ பிறந்தப்ப நாங்க முனிவர்களா பிறந்தமே, முனிவர்களா பிறந்தோம்னா பெருமாளை பத்தி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பா, அதோட புண்ணியம்தான் இப்ப நாங்க இந்த இடத்துல உன் கூட வந்து பிறந்திருக்கோம் போல இருக்கு கிருஷ்ணா. எங்க கூடவே நீ இருந்தப்பெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. எப்ப தெரியுமா எங்களுக்கு தெரிஞ்சது? அக்ரூரர் வந்து உன்னை கூட்டிட்டு போனா இருப்பார், உன்னை பக்தியோட கூட்டிட்டு போனா இருப்பார். கிருஷ்ணா என் கூட பேசுவானா, கிருஷ்ணா என்ன பார்த்து சிரிப்பானா அப்படின்னு உனக்காக உருகி உருகி வந்தார்ப்பார். அப்ப தெரிஞ்சது எங்களுக்கு. அந்த மாதிரி விதுரர், விதுரருக்கு அப்படி ஒரு பக்தி கிருஷ்ணன் கிட்ட. இவாள்லாம் பிதாமகரான பீஷ்மர் சஹஸ்ரநாமமே எழுதினர். விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரோ பூத பவ்ய பவத் பிரபுகு அப்படின்லாம் அவர் சொன்னார். அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பெரிய வசதி இல்லை. டே திருட்டு கிருஷ்ணா அப்படின்னு இவாள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாளே, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான். அப்பேற்பட்ட புண்ணியம் நாங்க பண்ணிருக்கோம். அவள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்றா, உனக்கு அது அவ்வளோ இனிப்பா இல்ல, ஆனா நாங்க கூப்பிடுறமே உன்ன, அதுதான் உனக்கு அவ்வளோ இனிப்பா இருக்குன்னா அப்பேற்பட்ட புண்ணியம் யாமுடையும், எங்களுக்கு அப்படி ஒரு புண்ணியம் இருந்திருக்கு அப்படின்றா. நம் சுவாமி சாய்ப்பர், அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாளுடன் அந்நாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா அப்படின்வர். அந்த மாதிரி அவளோட பிறந்ததுல பெருமாளுக்கு ஒரு குறையே இல்லையா? அந்த மாதிரி நீ எங்களோட வந்து பிறந்தியே, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உன்னோட அந்த சௌலபியம் அந்த குணம் வெளில வர்றதுக்கு உனக்கு ஒரு வரல, இத்தனை நாள் அது வெளியில தெரியலன்ற ஒரு குறை இருந்தது. அந்த உன்னுடைய குறை தீர நீ இந்த ஆயர் குலத்துல வந்து பிறந்த நம்ம ஆழ்வார் சாய்ப்பர், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதேழு என் மனநே அப்படின்னு. அந்த பெருமாள் கிட்ட நம்ம போய் சேர்றதுதான் நம்மளோட துயர தீர்க்கும் அப்படிங்கறது, பெருமாளோட திருவடியில போய் சேர்றதுதான் நம்மளோட துயர தீர்க்கும்ன்றது ஒரு அர்த்தம். பெருமாளுக்கு ஒரு துயர் இருக்கும், இந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன வந்து சேரலையேன்னு. அந்த பெருமாளோட துயர தீக்கணும்னா அதுக்கு நம்ம பெருமாளை போய் சேரணும் அப்படின்றதாகவும் ஒரு வியாக்கியானம் உண்டு. துயர் அரு அதிபதி எவன் அவன், அவனோட துயரை அறுக்கணும், அதுக்காக சுடரடி தொழுதெழு என் மனநேன்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு கூட ஒரு துயர் இருக்குமோ? இன்னும் பெருமாளுக்கு என்னன்னா, நான் வந்து சௌலபியமா இருக்கேன் நானு, ஆனா அது வெளியில உலகத்துல தெரியவே இல்லையே, அதுக்கு முன்னாடி அவதாரங்கள்ல அவரோட சௌலபியம் தெரியலையே, அதனால அவருக்கு ஒரு குறை இருந்துதான். அந்த குறை எப்ப நீங்கித்து அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தும் போது தான் நீங்கித்தான். ஏன் ராமனா வந்தப்ப கூடதான் குகனோட போய் சக்கியம் பண்ணார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு நிறைய பாசுரம்லாம் வேற வாங்கிட்டு இருக்க, அப்ப சுக்ரீவனோட ஒரு வானரனோட போய் சக்கியம் பண்ணார், ஒரு அரக்கனோட விபீஷணனோட போய் சக்கியம் பண்ணார், அப்ப கூடதான் அவரோட சௌலபியம் தெரிஞ்சது அப்படின்னா, குகன்றவன் அந்த வேடுவ குலத்துக்கு தலைவன், ஒரு ராஜா லெவல்ல இருந்தவன். சுக்ரீவன்றவரும் வானர குலத்துக்கு தலைவன், அவரும் ஒரு ராஜா போஸ்ட்ல இருந்தவர். விபீஷணனும் அதே மாதிரிதான், இலங்கைக்கு முதல்ல அரசனா இல்லனாலும் அந்த ராஜகுலத்துல வந்தவர். ஆக ராமரோட ஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோம்னா எப்பவுமே அந்த அரச குலத்துல இருந்து அந்த டாப் லெவல்ல இருக்கிறவா மட்டும்தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கா. அதனால பெருமாளுக்கு ஒரு வருத்தமா, இல்ல என்னோட சௌலபியம் வந்து இன்னும் கூட வெளியில நன்னா தெரியலையே, நான் வந்து இன்னும் எல்லாருமே என்ன பரத்துவமா தானே பாக்குறா, நான் இன்னும் இறங்கி நான் உங்கள ஒத்தன்றதை எப்ப சொல்லுவேன் அப்படின்ற பெருமாளுக்கு ஒரு குறை இருந்துதான். அவர் ஆய்குலத்துல வந்து பிறந்த உடனேதான் அவருக்கு அந்த குறை தீந்துதான். ஏன்னா அப்பதான் அவரோட சௌலபியமானது வெளியில வந்ததுங்கிறதுனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா. உண்டன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா கிருஷ்ணர் கேக்குற. ஏன் நீங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவாளர்கள், நான் தான் ரொம்ப நிறைவாளன்னு சொல்லிட்டீங்களே, உங்க பிரச்சனையெல்லாம் நான் தீர்க்க வேண்டியதோ அல்லது நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க வேண்டியதோ எனக்கு என்ன அவசியம்? நான் இப்ப ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் இருக்கான் அப்படின்னா அந்த ஊர்ல நிறைய ஏழைகள் இருக்கனா இந்த பணக்காரனுக்கு ஒண்ணு கட்டாயம் கிடையாது இந்த ஏழைகளோட இந்த ஏழ்மையெல்லாம் தீர்த்து வச்சே ஆகணும்னு. நீங்க தான் சொல்லிட்டீங்களே நான் வந்து ரொம்ப நிறைவானவனா இருக்கேன், நீங்கள்லாம் தான் ஆய்க்குள்ளம், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றீங்களே, அப்ப நான் எதுக்கு வந்து உங்களுக்கு பண்ணணும்? உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறார் கிருஷ்ணன். அதுக்கு ஆண்டாள் சாய்க்கிறாளும், நான் உன்னையன்று இலேன் கண்டாய், நீ என்னையன்று இல்லை அப்படின்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கார். எங்க அப்பா தான் எனக்கு ஆச்சாரியம், பெரியாழ்வார் சாய்ச்சிருக்கார். நாங்க தான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமா இருக்கும், ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சவன் தானே, உனக்கு எல்லாம் தெரியும் தானே, நான் எங்களை விட்டாச்சுன்னா உனக்கு ஏது அப்பகுதி? எங்களாலதான் உனக்கு இத்தனை பேரும் கிடைக்கிறதுன்றது உனக்கும் தானே தெரியும். அகார உக்கார மகாரம் இந்த சேஷசேஷி பாவம் இதெல்லாம் எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நாங்க ஒன்னும் தெரியாத ஆய்குலம், ஆனா உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் போது நீ ஏன் வந்து எங்களை வந்து சேர்ந்த அப்படின்னா, ஏன்னா அப்பதான் உன்னுடைய குணங்களானது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கறதுனால உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை யாராலையும் மாத்த முடியாது. உண்டன்னோடு உறவில் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது, எங்களோட உறவு வச்சுக்க வேண்டான்னு உன்னால நினைக்கவே முடியாது கிருஷ்ணா, ஏன்னா சேஷசேஷி பாவம்ன்றது எப்பவுமே ஜீவாத்மா பரமாத்மாக்கு உண்டு. இது ஆண்டாள் நாச்சியார் சொல்ல முடியும், ஏன்னா அவ பூமி பிராட்டி அம்சம், ஆனா கூட நிக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதனாலதான் அவ போய் வாதாடுறா. அந்த குழந்தைகளுக்கு ஒன்னும் தெரியாது, இந்த ஜீவாத்மாக்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும் தானே, நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணணும்ன்ற கேள்வி நீ கேட்கவே முடியாது கிருஷ்ணா, உந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னா, நாங்கள்லாம் நைச்சானுசந்தானம் பண்றவாள்ல, எல்லாம் நன்னா தெரிஞ்சுன்ட்டு அடியேன் அப்படி இல்ல அடியேன் இப்படி இல்ல அடியேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அடியேன் அந்த மாதிரி நைச்சானுசந்தானம் பண்றவாள்லாம் இல்ல, நிஜமாவே தெரியாது எங்களுக்கு, எதுவுமே தெரியாது. இவ்வளோ நாள் உன்னோட பெருமையே எங்களுக்கு தெரியாது, நீ ஏதோ எங்காத்து பையன் மாதிரி உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கோம் நாங்க. அதாவது எப்படி சொல்லுவோம், உன்னை சிறுபேர் அழைத்தனவும் அப்படின்னா உன்னை வந்து கிண்டல் பண்றதுக்காக நாங்க நிறைய சொல்லுவோம், டே கருப்பா அப்படின்னுவோம், குண்டு பையான்னுவோம், திருடான்னுவோம், கழ்வான்னுவோம், ஏமாத்துக்காரான்னுவோம், நிறைய சொல்லுவோம், மாடு மேய்க்கிற பையலேன்னுவோம், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாம் அறியாத பிள்ளைகள் அப்படின்லாம் உன்னை சொல்லக்கூடாதுன்றது கூட எங்களுக்கு தெரியல, நீ எவ்வளோ பெரிய பரதத்துவம், உன்னை போய் அந்த மயிலா நம்ம சொல்லலாமான்றது கூட தெரியாத அறியாத பிள்ளைகளும் நாங்கள்லாம். ஆனா நாங்க எதனால் அந்த மயிலாம் சொன்னோம் தெரியுமா, அன்பினால். சிசுபாலன் மாதிரி கோபத்திலேயோ பகையிலேயோ உன் மேல வெறுப்புனாலேயோ நாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, நாங்க எதுக்காக சொன்னோம் அப்படின்னா உன் மேல இருக்கிற அன்புனால எங்காத்து பையனை சொல்ற மாதிரி நினைச்சுண்டு நாங்க சொன்னோம், அதனால நீ எங்க மேல கோபப்படாத. சிசுபாலன் மாதிரி கோபத்துல நாங்க சொல்லிருந்தா, பகையில நாங்க சொல்லிருந்தா அப்ப நீ எங்க மேல கோபப்படலாம், ஆனா அன்பினால உன்னை சொல்லிருக்கோம் அப்படின்னா. இந்த இடத்துல வியாக்கியாத்தாக்கள் எடுக்கிறா, உண்மையில பெருமாளை வந்து நாராயணான்னு அவரோட பரதத்துவத்தை தெரிய வைக்கிற மாதிரி கூப்பிடுற பேர் தான் சிறுபேரம், கோவிந்தான்னு அவரோட சௌலபியம் சொல்ற பேர் தான் பெரும் பேரம் வியாக்கியாத்தாக்கள் எடுக்கிறா. பெருமாளை எப்பவுமே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவருக்கு அது அவ்வளவு பெரிய உகப்பு கிடையாதான், நாராயணனே பறை தருவான்னு ஆண்டாளே சொன்னா கூட அது பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ற வார்த்தை அது. ஆக பெருமாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த மாதிரி சௌலபியமா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுற பேர், அந்த பசுமாடோட சம்பந்தப்பட்ட பேர் கோபாலா கோவிந்தா அந்த மாதிரி கூப்பிடுற பேர் தான் பெருமாளுக்கே ரொம்ப பிடிக்குமா. ராமாயணத்துல விஸ்வாமித்ரர் வந்து இந்த ரெண்டு பசங்களையும் அழைச்சிட்டு போற தாட்டக வதத்துக்காக, அப்ப அங்க போன உடனே போற வழியில நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு வர்றது, இது என்ன இடம் தெரியுமா, இது என்ன இடம் தெரியுமான்னு. அந்த மாதிரி வரும்போது வாமன அவதாரம் பண்ண இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிச்சுட்டு அப்ப அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் அந்த இடத்துல, அது என்னன்னா, பரம்பொருளே பரதத்துவமே நீதான் அப்படின்னு. அந்த மாதிரி ராமனை பார்த்து நேரம் சொல்லிட்டாராம் அவர், நேர அந்த ஸ்லோகத்தை ராமனை பார்த்தே சொல்லிடுறாரு அவர். உடனே ராமனுக்கு வந்து பயம் வந்துடுதான். இது வந்து திருக்குடந்தையாண்டவன் அழகா வியாக்கியானம் கொடுப்பாரு நமக்கு. இது வந்து பார்த்த உடனே ராமனுக்கு பதட்டம் ஆயிடுறதான். ஐயோ, நான் மனுஷனா பிறந்திருக்கேன், இது எங்கேயான ராவணனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் மனுஷ ஜாதி இல்ல போல இருக்குன்னு அவன் உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவான். நான் மனுஷனா பிறந்திருக்கும் போது என்ன போய் பரதத்துவம்னு சொல்றேரே அப்படின்னு ஒரு முறை முறைச்சாராம் விஸ்வாமித்திரரை பார்த்து ராமன். உடனே வந்து விஸ்வாமித்திரர் சொன்னோம், இந்த மாதிரி நீயே பரதத்துவம்னு அந்த வாமனனை பார்த்து திருவிக்கிரமனை பார்த்து எல்லாரும் பூஜை பண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சார்னு. அந்த ஸ்லோகம் அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா அதுக்கு நம்ம திருக்குழந்தை ஆண்டவன் அந்த மாதிரி சாய்ப்பர். இந்த மாதிரி பெருமாளுக்கு அவரோட பரதத்துவத்தை சொல்லி நிர்ணயம் பண்ற வார்த்தைகள்லாம் சொல்றது பெரிய உகப்பே கிடையாது. அவருக்கு கோவிந்தா கோபாலான்னு கூப்பிடுறதுதான் அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதனால ஒன்னு, நாங்க வந்து அன்பினால் உண்டன்னை சிறுபேர் அழைத்தனவும், ஏதோ ஒரு கோபத்தினால நாங்க சொல்லல கிருஷ்ணா, அன்பினாலதான் நாங்க உன்னை வந்து கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் சிறுபேர் சொல்லி கூப்பிட்டோம், நீ அதுக்காக கோபப்படாத, சீரி அருளாதே அப்படின்னா. பெருமாளோட அருள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அனுக்கிரகம் மூலமா வர தயை அப்படின்றது ஒண்ணு, ஒரு அருள்ங்கிறது ஒண்ணு. கோபம் மூலமா வர அருள்ங்கிறது ஒண்ணு. அதாவது காக்காசுர விருத்தாந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். காக்காசுரனோட உயிரையே எடுக்கணும்ன்ற அளவுக்கு அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணா, அந்த இடத்துல பெருமாள் வந்து அவனோட கண்ணை மட்டும் எடுத்தார், அது அருள். ஆனா அது எப்படி வந்த அருள், சீறி வந்த அருள், அது கோபத்துல வந்த அருள். அதாவது பண்ணது என்னவோ அருள் தான். காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனேன்னு வர்ணம் சுவாமி. அந்த கண் அழிவு எதுக்காக பண்ணணும் அப்படின்னா காகம் பிழைத்திட உயிரோட உடனோங்கிறதுக்காக தான் ஒரு கண்ணை மட்டும் எடுத்த. ஆக அது வந்து அருள் தான், ஆனா அது சீரின் அருள். அந்த மாதிரி முதலைய வதம் பண்ற ஆதி மூலமேன்னு கூப்பிட்டு இந்த யானை கஜேந்திர மோட்சத்தின் போது முதலைய வதம் பண்ற அந்த முதலைக்கு ஒரு சாப விமோச்சனமா இருக்கு. அந்த விமோச்சனம் தான், ஆனா அது ஒரு அருள் தான். ஆனா அது எப்படி வந்த அருள், சீரிண்டு வந்த அருள், கோபத்தினால வந்த அருள். இப்ப ஒரு அம்மா இருக்கா அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு கோல்டு பிடிச்ச குழந்தை அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வா. அது ஆனா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும், தொல்லை பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்றா, சரி இப்போ நீ சாப்பிட்டு தொல்லை அப்படின்ட்டு அது கையில குடுத்துருவா அந்த ஸ்வீட்ட. அவளுக்கு அது குடுக்கணும்ன்றது எண்ணம் இல்ல, ஆனா குடுக்கறான்றது அருள், அது சீரின் அருள். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பெருமாள் கிட்ட போய் மோட்சமே கொடுக்கறேன்னு சொல்ற பெருமாள் கிட்ட போயிட்டு பணம் குடு, ஐஸ்வர்யம் குடு, காரை குடு, வீடை குடுன்னு ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்கும். அவருக்கு அந்த அம்மாவுக்கு வர கோபம் மாதிரி வருது. ஆனா அவருக்கு என்னன்னா, சரி இது குழந்தைகள் கேட்டுருது மாட்டேன்னு சொல்ல முடியாதே அப்படின்னு அவர் கோபத்தோட குடுக்கற மாதிரியான சீரி அருளாதே அப்படிங்கிறார். என்ன, நாங்க கேக்கிறது உனக்கு கோபம் வர விஷயமே கிடையாது, அதனால நாங்க கேக்கிறது என்னன்னா உனக்கு கைங்கரியம் பண்ணணும். எங்க பண்ணணும், வைகுண்டத்துல போய் உனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால எங்களுக்கு சீரி அருளாமல் உன்னுடைய அனுக்கிரகம் அருளா எங்களுக்கு குடு அப்படின்னு கேக்குற. இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு இந்த பாசுரத்துலதான் நாச்சியார் நேரடியா நீ தாராய் பறைன்னு சரணாகதி பண்ற. அதாவது முதல் ஸ்லோகமே முதல் பாசுரமே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான். அதன் மூலமா தெரிய வந்தது என்னன்னா பறை தரத்துக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா எல்லாரையும் தூக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் எழுப்பிட்டு வந்தா 15வது பாசுரம் வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த நந்தகோபாலன் பேரு பலதேவன் யசோதை நப்பின்னை இந்த மாதிரி ஒத்திரொத்திரையா எழுப்பிட்டு வந்தா 24வது பாசுரம் வரைக்கும். ஆக எல்லாரும் எழுப்புற பாசுரமா தான் இருந்தது. 25வது பாசுரம் ஒருத்தியில வந்து ஒருத்தி மகனாயில வந்து பறை தருதியாகில் அப்படின்னா நீ கொடுத்தன்னா என்ன ஆகும்னா வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னா. அடுத்தது மாலை மணிவன்னால வேண்டுவன கேட்டியல்னு எங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு தான் அந்த இடத்துல சொன்னாலே தவிர இது எல்லாமே நீ குடுத்தியானா நீ பண்ணையானா அப்படிதான் இருந்தது. கூடாரை வெல்லும்லயுமே எப்படி இருந்ததுன்னா பறை கிடைத்தால் என்ன சன்மானம் கிடைக்கும்னு சொன்னா, சூழ் விசும்பு தசகம் மாதிரி நம்ம எல்லாம் அங்க போகும்போது எதிர்கொண்டு அழைப்பா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பறை கிடைத்தால் என்ன சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கறது சொன்னா. ஆனா இந்த கரவைகள்ல தான் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு இந்த இடத்துலதான் நேரடியா விஞ்ஞாபனம் பண்றா இத்தனை ஜீவாத்மாக்களோட சார்பா. இதோட தொடர்ச்சியாதான் சிற்றஞ்சிறுகாலேவும் நமக்கு கடைசி பாசுரமும் நமக்கு வந்து பிராப்தமாருது. ஆக இந்த சாத்துமுற பாட்டுக்கான அந்த சிற்றஞ்சிறுகாலேக்கும் வங்கக்கடலுக்கும் எது முக்கியமான பாசுரமா இருக்குன்னா கரவைகள் பாசுரம் தான். ஏன்னா இதோட கடைசி வரியில தான் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு இந்த இடத்துலதான் வந்து கேக்குறா ஆண்டாள் நாச்சியார். இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சித்தோபாயமான பகவான் கிட்ட சரணாகதி பண்ற இந்த பாகவதர்களுக்கு இருக்க வேண்டிய ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லி அதன் மூலமா இத கேக்குறா ஆண்டாள் நாச்சியார். ஆகிஞ்சன்யம், என்னால இந்த கர்மயோகம் ஞான யோகம் மூலமா பக்தி யோகத்தை அனுஷ்டிச்செல்லாம் போக முடியாது அப்படின்றத சொல்றதுக்காக தான் கரவைகள் பின் சென்று எங்களுக்கு அந்த ஞானம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் கரவைகள் பின் சென்றுன்னு சொன்னா. அடுத்தது நம்முடைய நைச்சியம், எங்களுடைய தாழ்மை. நாங்க எவ்வளவு தாழ்மையானவா தெரியுமா, எங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு எட்டா கனியா இருக்கு மோட்சம்ங்கிறது. ஏன்னா நாங்க அவ்வளோ தாழ்மையானவான்னு சொல்றதுக்கு தான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு சொன்னான். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாய்ப்பர், மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லைன்னுவர். திருமழிசை ஆழ்வாரும் சாய்ப்பர், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன்னு. எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சொல்ற அந்த நைச்சியம் இருக்கு இல்லையா, நம்மளோட தாழ்மையை நினைக்கிறது அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பெருமாளோட சௌலபியம், உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் அப்படின்னு சொன்னதுனால நம்மாழ்வார் சாய்ச்சாமி பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்ற பெருமாளோட சௌலபியத்தினாலதான் நமக்கு இந்த பிராப்தமானது கிடைக்கும்ங்கிறதுனால அவரோட சௌலபியத்தை சொல்லணும். அடுத்தது பெருமாளோட பரத்துவத்தை சொல்லணும், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா. ஏன்னா கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு, அவர் தான் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கறத சொல்லணும், அவருடைய பரத்துவத்தை சொல்லணும்ங்கிறதுனால அவரை பத்தின ஒரு விஷயமா குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னா. அடுத்தது ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தம், சேஷசேஷி பாவம், அது சொல்றதுக்காக தான் உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா. அடுத்தது அபராத க்ஷமாபணம், இந்த அபராத க்ஷமாபணமானது நம்ம நித்தியபடியே பண்ண வேண்டியது. பெருமாளுக்குன்னு நினைச்சு எதை பண்ணாலுமே அதுல சிலது தப்பாதான் பண்ணுவோம். ஒரு ஸ்லோகம் சொல்றோம்னா உச்சரிப்புல தப்பு வருது, அதை பிரிக்கிறதுல தப்பு வருது, அது எங்கேயோ சொல்லிட்டு வர வேகத்துல வார்த்தைகள் மாறிடுறது சமயத்துல. ஒரு திருவாராதனம் பண்றோம் அப்படின்னும் போதோ இல்ல ஒரு தளிகை பண்ணும் போதே அது பெருமாளுக்குன்னு நினைச்சுன்னு பண்றோம்னா கூட பால ரெண்டு தடவை காய்ச்சக்கூடாதுன்னு இருக்கு. நம் சுவாமி வந்து ஆகார நியமத்துல எடுத்திருக்கார், ஒரு காய்ச்சின பால இன்னொரு தடவை காய்ச்சக்கூடாதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பாயசத்துக்கு சேர்க்கும் போது திருக்கண்ணமுதுக்கு சேர்க்கும் போது ஏற்கனவே காய்ச்சின பால சில சமயம் நம்ம சேர்த்துடுறோம். இந்த மாதிரி நமக்கு தெரியாம இதெல்லாம் இன்டென்ஷனலா பண்ணலன்னா கூட இந்த மாதிரி நிறைய தப்புக்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால அதுக்காக அபராத க்ஷமாபணம் எப்பவுமே பெருமாள் கிட்ட பண்ணணும். அந்த அபராத க்ஷமாபணத்தை சொல்றதுதான் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னா. பெருமாளையே பிராபியமாக நினைத்தல், பெருமாள் தான் நமக்கு பலன் கொடுப்பான், பெருமாள் தான் நமக்கு அந்த பரத்தை கொடுப்பான், அந்த வைகுண்டத்தை கொடுப்பான்ங்கிறதுனால அவர் மூலமா மட்டும்தான் போக முடியுங்கிறதுனால இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமா நேரடியா பெருமாள் கிட்ட விஜாபிக்கிற ஆண்டாள் நாச்சியார் நம் சார்பாக. ஆக இந்த பாசுரத்தின் தொடர்ச்சியாதான் சிற்றஞ்சிறுகாலேவும் வங்கக்கடல் கடைந்தவும் வர்றதுனால அந்த ரெண்டு பாசுரத்துக்கும் பேஸ் எது அப்படின்னா இந்த பாசுரம் தான். ஆக இந்த பாசுரத்துல தான் நேரடியா பெருமாள் கிட்ட நம்ம விஜாபிக்கிறோம், எங்களுக்கு அந்த மோக்ஷத்தை கொடு, அந்த கைங்கரிய பலனை கொடு அப்படின்னு கேட்கிற பாசுரமா இது அமைஞ்சிருக்க. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.